ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸರ್ವೇಭ್ಯ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ದಿವ್ಯೇ ದಯಾ ಜಲ ನಿಧೌ ದಿವಿಷಣ್ ನಿಯಂತು ತೀರ್ಥಂ ನಿದರ್ಶಿತವತಸ್ತ್ರಿಜಗನ್ನಿಷೇವ್ಯಂ ಪ್ರಾಚಃ ಕವೀನ್ ನಿಗಮ ಸಂಹಿತ ಸೂನೃತೋಕ್ತೀನ್ ಪ್ರಾಚೇತಸ ಪ್ರಭೃತಿಕಾನ್ ಪ್ರಣಮಾಮ್ಯ ಭೀಕ್ಷ್ಣಂ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್ மூன்றாவது பத்தியம். இந்த பத்தியத்தில் பிராச்சீனமா இருக்கக்கூடிய மகர்ஷிகளுக்கு மகாகவிகளுக்கு தன்னுடைய நமஸ்காரங்களை சுவாமி தேசிகன் தெரியப்படுத்துகிறார். இரண்டாவது பத்தியத்தில் குரு பரம்பரையை வணங்கினார். அதுலேயும் முக்கியமாக எல்லாமே கவிகள் தான். பாஷ்யக்காரர் கூட அவருடைய கவித்துவம் அவருடைய மங்கள ஸ்லோகங்களில் ரொம்ப அற்புதமாக வெளிப்படுறது. சுவாமி கத்தியங்கள் தான் நிறைய சாதிச்சிருக்கார். இருந்தாலும் அந்த கத்திய செயலியே பத்தியம் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கவித்துவத்தை உடையவர். அந்த குரு பரம்பரை கவிகள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணார். தானும் தேவாதிநாதனை கவி பண்ணணும் சொல்லிட்டு, ஸ்துதி பண்ணணும் சொல்லிட்டு. இப்போ அவளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிராச்சீன மகாகவிகள் வால்மீகி பிரபுதயா, வால்மீகி முதலியவர்கள். சுவாமிக்கு எப்பயுமே வால்மீகி வியாசாதிகள் மேல ஈடுபாடு உண்டு. நிறைய இடங்கள்ல அவளை வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணியிருக்கார். தன்னுடைய அந்த அவாள்கிட்ட இருக்கக்கூடிய மதிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். பாதுகா சகசிரமாட்டும், ஸ்தோத்திர பாடங்களாட்டும், கோதாஸ்வதி இத்தியாதிகள் கூட. இப்ப இந்த பத்தியத்துல அப்படிப்பட்ட வால்மீகி முதலிய மகர்ஷிகளை மகாகவிகளுக்கு பிரணமாமி அப்படிங்கிறார். அவர்களை பிரணமாமி. பிரணமாமின்னு சொன்னா நம்தாத்து, நம்தாத்துக்கு வணங்குதல் அர்த்தம். நமாமி, நமாமினா லட்லகாரம், உத்தம புருஷக ஏகவச்சனம், அகம் நமாமின் அர்த்தம். பிரான்றது உபசர்க்கம், அதனால அந்த ந எடுத்து பிரணமாமின்னு எடுத்து அகம் பிரணமாமி. நான் யாரை வணங்குகின்றேன் அப்படின்னு கேட்டா கவீன் நமாமா, நமாமி பிரணமாமி. கவி சப்தம் ஹரி சப்தம் மாதிரி கவீன், கவிம் கவீ கவீனு தித்தியா பக்தி பகுவச்சனம், கவிகளை வணங்குகின்றேன். எப்படிப்பட்ட கவிகள்னு கேட்டா பிராச்சகன்னு போட்டிருந்தார். இது பிராஞ்சுனு சப்தம், அஞ்சுத்திர பதங்கள்னு சொல்லுவா. சக்காராந்தகா புல்லிங்கா பிராஞ்சு, பிராஞ்சு சப்தா, அது பிராங் பிராஞ்சோ பிராஞ்சகன்னு போயிட்டு பிராஞ்சம் பிராஞ்சோ பிராச்சக புராதன இத்தியர்த்தா. பொதுவா பிராஞ்சுன்னு சொன்னா கிழக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல பழமையானு வச்சுக்கலாம். அப்ப பழமையான கவிகளை வணங்குகின்றேன். யார் அவா, பேர் சொல்ல முடியுமான்னு கேட்டா பிராச்சேதச பிரபிருதிகான். பிராச்சேதசன்னு வால்மீகிக்கு பெயர். பிரபிருத்தின்றது முதலிய, போன பத்தியத்துல பார்த்தோம். போன பத்தியத்துல பிரபிருத்தி விகின்ற பதத்தை உபயோகப்படுத்தியிருக்கார். அடியன் பை மிஸ்டேக் பிரபிருத்தியை வந்து ஹரிசப்தம் மாதிரி சொல்லிட்டேன். அது ஹரிசப்தம் இல்ல, மதி சப்தம் மாதிரி. ஏன்னா பிரபிருத்தின்றது ஸ்ரீலிங்கம். இப்போ பிராச்சேதச பிரபிருதிக்கான கப்ரத்தையும் போட்டுக்கார் பிரபிருதி சப்தத்துக்கு. அது கப்ரத்தையத்தை கவிகள் அடிக்கடி பயன்படுத்துவா. மனஸ்கஹ வயஸ்கஹன்னு போட்டுப்பா, இல்ல பித்திருக்கஹ மாத்திருக்கஹ அந்த மாதிரிலாம் போட்டுக்கிற வழக்கம் உண்டு. லிங்க பரிவர்த்தனத்துக்கு அது ஒரு ஒத்தாசையா இருக்கும் அது. அப்ப பிராச்சேதச பிரபிருதிக்கான்னு சொல்லிச்சு, இது புல்லிங்க சப்தமாக்கி அதுல த்விதீயா விபக்தி பகுவச்சனம். பிராச்சேதச பிரபிருதிகான் பிராச்சக கவீன் பிரணமாமி. எப்பொழுதுன்னு கேட்டா எப்பொழுதும் வணங்குகின்றேன். அபீக்ஷ்ணம், அபீக்ஷ்ணம்னு சொன்னா எப்பொழுதும் அப்படியே அபீக்ஷ்ணம் பிரணமாமியகம். அவெல்லாம் எப்படிப்பட்டவான்னு கேள்வி கேட்டுண்டா, அதற்கு விசேஷமா மீதி இருக்கக்கூடிய சொற்கள்லாம் அன்மையப்படுத்தலாம். முதல்ல திவிஷன் நியந்துகு திவ்யே தயா ஜலநிதௌ திஜகத் நிஷேவ்யம் தீர்த்தம். திவிஷன் நியந்துகு, நியந்தா நியந்திரு சப்தம், நியந்தான அந்த இடத்துல தலைவன் அர்த்தம், நாத்தக நாயக அது ரிகாரந்தம் நியந்திரு. அப்ப நியந்துகுன்றது பிதுகு மாதிரி, மாத்துகு மாதிரி ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். யாருக்கு நியந்தான்னு கேட்டா திபிஷத்து, திவிஷத்துன்னு சொன்னா அமரஹா தேவஹா இத்தியர்த்தா. ஸ்ரீ மகாவீர வைபவத்துல வரைச்சு திவிஷதிபதிரண சஹசர ந சதுர தசரதர மருண விமோச்சனான் முதல்ல. அப்ப திவிஷத்து அதிபதி, திவிஷதிபதி அங்க அது இந்திரனுக்கு போய் சேர்றது. இங்க திவிஷன் நியந்தான் சாட்சாத் எம்பெருமான், ஏன்னா அவனுக்கு மேலே எம்பெருமான் இருக்கான். அதனால இங்க திவிஷன் நியந்துகு, திவிஷத்து நியந்துகு சந்தினால அந்த தக்காரமானது அல்லது தக்காரமானது நக்காரமாயிடுது. திவிஷன் நியந்துகுன்னு சொன்னா அப்ப தேவர்களுக்கு நாயகனான எம்பெருமானுடைய, தெய்வ நாயகனுடைய திவ்யே தயா ஜலநிதௌ, திவ்யமான, திவ்யம்னா அந்த இடத்துல மிகவும் மிகுதியான, தயா ஜலநிதௌ சப்தமி பக்தி ஏகவச்சனம். ஜலநிதௌ, ஜலநிதின்னு சொன்னா சமுத்திரம் கடல், தயா ஜலநிதின்னு சொன்னா அந்த சமுத்திர கடல் தய கடல், அதில் தயா சாகரத்தில் த்ரிஜகத்து நிஷேவியம் த்ரிஜகன் நிஷேவியம் மேட்டு. த்ரிஜகத்து மூன்று லோகங்களும் சொன்னா மூன்று லோகத்தில் இருப்பவர்களும், அல்லது அழுவா சொல்ற மாதிரி எம்மா பாவியக்கும் வச்சுக்கலாம், யாரா இருந்தாலும் நிஷேவியம், நிஷேவியம்னா எடுத்துக்கொள்ற மாதிரி புகுகிற புகலாம் அந்த மாதிரி. அதாவது இது வந்து தீர்த்தத்துக்கு விசேஷனம் நிஷேவியம்ன்றது. தீர்த்தம்னா அந்த இடத்துல படித்துறைன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல வியாக்கியானம் நினைச்சு அதை பிரபத்தின்னு காட்டுற. பிரபத்தின்றது இப்போ த்ரிஜகன் நிஷேவியமா இருக்கு, யார் வேணா பிரபத்திக்கு பிரபத்திய அனுசந்தானம் பண்ணலாம், அதுக்கு அதிகாரி லிமிட்டே இல்லை. அதனால த்ரிஜகன் நிஷேவியம் தீர்த்தம் சொல்லிச்சு, யார் வேணும்னாலும் கை கொள்ளக்கூடிய அந்த உபாயமான பிரபத்தி என்கிற உபாயத்தை, தீர்த்தத்தை நிதர்சிதவதா, நிதர்சிதவதான நிதர்சனம்னு சொன்னா அப்படி எடுத்து காட்டுறது. நிதர்சிதவான் அப்படின்னு சப்தம், எடுத்து காட்டியவன் அர்த்தம். நிதர்சிதவான், நிதர்சிதவந்தோ, நிதர்சிதவந்தா, நிதர்சிதவந்தம், நிதர்சிதவந்தோ, நிதர்சிதவதா, அது தித்தியா பக்தி பகுவச்சனம். இது அந்த கவியனுக்கு விசேஷமா போறது. அப்ப நிதர்சித நிதர்சிதவதகன்னு சொன்னா காட்டியவர்களாய். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணம் எடுத்துட்டோம்னா சக்கரதேவ பிரபன்னாய அப்படின்னு அந்த அந்த வாக்கியம் இருக்கு. கீதை எடுத்துட்டோம்னா சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பஜ, அங்கேயும் இந்த மாதிரி அங்கங்க இந்த புராணங்கள்லாம் இத்திஹாச புராணங்கள்லாம் சரணாகதியை மட்டுமே விஸ்தரிக்கக்கூடிய அல்லது பிரகாசப்படுத்தக்கூடிய காவியங்களா அமைஞ்சிருக்கு. அதனால அப்படிப்பட்ட தீர்த்தத்தை எடுத்துக்காட்டியவர்களை மேலும் நிகமசம்மித சூண்டு தோக்தீன், சூண்டு தோக்தீன், நிகமசம்மித சூண்டு தோக்தின்னு சொன்னார். நிகமசம்மித இதுவும் சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய விசேஷனம். என்னன்னு கேட்டா எங்க என்ன பதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கோ பிரபலமா அது அப்படியே சுவாமி பயன்படுத்திடுவார். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம்னு வச்சனம் இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு முதல் சர்க்கத்திலேயே. வேதைஷ்ட சம்மிதம் அப்படின்னா வேதங்களுக்கு துல்லியமான அர்த்தம். அதை இங்க சுவாமி என்ன பண்றாரு, நிகம சம்மிதம்னு அழகா பதத்தை போட்டுருந்தார். சம்மிதம் அப்ப வேதங்களை போல் போற்றப்படுகின்ற அர்த்தம். நிகம சம்மித சூண்டுத்த உக்தீன், சூண்டுத்தன்னு சொன்னா உண்மையாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், உண்மையாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை உடையவர்களான சூன்றுத்த உக்தின்னு அர்த்தம். பிரியமாக உண்மையாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த அப்படிப்பட்ட காவியங்களை படைத்தவர்களை யாரவா பிராச்சக்கவின், மேலும் யாரும் கேட்ட பிராச்சேதச பிரபிருத்திகான் அபீக்ஷணம் பிரணமாமின்னு அர்த்தமாறுது. ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா டிவிஷன் நியந்துகு திவ்யே தயா ஜலநிதௌ த்ரிஜகன் நிஷேவியம் தீர்த்தம் நிதர்சிதவதா நிகம சம்மித சூன்றுதோக்தீன் பிராச்சகவீன் பிராச்சேதஸ பிரபிருதிகான் அல்லது பிராச்சேதஸ பிரபிருதிகான் பிராச்சகவீன் அபீக்ஷணம் பிரணமாமி. டிவிஷன் நியந்துன்னு சொன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய விருத்தன், தலைவனாக இருக்கக்கூடிய தெய்வநாயகனுடைய திவ்யே தயா ஜலநிதோ அந்த மேம்பட்ட அதிகப்படியாக இருக்கக்கூடிய தயாசாகரத்தில் த்ரிஜகன் நிஷேவியம் தீர்த்தம் நிதர்சிதவதா. ஏன்னா ஏரின்னு சொன்னா முன்னாடியே சொன்னோம், அதுல போய் எல்லாருக்கும் ஜலத்தை பருகக்கூடிய சாமர்த்தியம் இருக்காது. அவாவாளுக்கு ஏத்த மாதிரி சில வாய்க்கால்கள்லயோ ஜலமானது வரணும் அல்லது படித்துறை அமைஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு படித்துறை தான் சரணாகதின்ற ஒரு உபாயம். அந்த உபாயத்தை அனைவரும் கை கொள்ளும்படி இருக்கக்கூடிய அந்த உபாயத்தை எடுத்து காட்டியவர்கள், தங்களுடைய காவியங்களில் நிதர்சனமாக எடுத்து காட்டியவர்களை நிகம சம்மித சூனுதோக்தின் அப்படின்னு சொன்னா, வேதங்களுக்கு துல்லியமாக போற்றப்படுகின்ற உண்மையான பிரியமான அந்த உண்மையாக இருக்கக்கூடிய தத்துவங்களை உடையவர்களை அல்லது தத்துவங்களை கொண்ட காவியங்களை படைத்தவர்களை, பிராச்சேதச பிரபிருதிகான் வால்மீகி முதலியவர்களை, பிராச்சக்கவியின் புராதனமாக இருக்கக்கூடிய கவிகளை அபிஹீக்ஷணம் பிரணமாமி, எப்போதும் வணங்குகின்றேன். இல்ல ஸ்ரீமத் ராமாயணத்தை மட்டும் பத்தி அப்படின்னு சின்ன விஞ்ஞானம் நினைக்கிறேன். ஸ்ரீமத் ராமாயணத்தை வந்து நம்ம வந்து ஒரு இதிகாச ரத்னம், அது வேதத்துக்கு தெளிவா பாக்குறோம். அதை வாசிச்சோம்னா என்ன தெரியும் நமக்கு, வால்மீகியோட கவித்துவம் ரொம்பன்னா படுறது. சாதாரண வாசிக்கிறவர்களுக்கு வால்மீகி மகர்ஷியோட கவித்துவமானது ரொம்ப அற்புதமாக இருக்கும் சில இடங்கள்லாம். காளிதாசன் வந்து முழுக்க முழுக்க ஸ்ரீமத் ராமாயணத்தை எல்லாத்தையும் எடுத்திருக்கான். அவன் கொடுத்துருக்க ஹிண்ட் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே மகரிஷி வால்மீகி பயன்படுத்தின பதங்களாக தான் இருக்கு. அதை வாசிச்சா தான் அந்த அனுபவமானது ஏற்படும். என்ன ஒரு லாலித்யம், சில இடங்கள்ல சப்தாலங்காரங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஸ்ரீமத் ராமாயணத்துல. அதனாலதான் அவருக்கு ஆதி கவிகின்னு அந்த டைட்டில் கொடுத்துருக்கா பெரியவாலா. அப்படிப்பட்ட அதனாலேயே சுவாமியே ரெண்டு மூணு இடத்துல ஸ்ரீமத் ராமாயண சூக்திகளை அப்படியே சில வச்சனங்களை பயன்படுத்தியிருக்கார். அபிதி சவத்துல வரைச்சே பயம் தியஜத பத்ரமித்யபிதத்ததுன்னு போட்டிருப்பார் பதம். அது அப்படியே ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த கட்டத்தில் தேவர்கள்லாம் போய் எம்பெருமான பிரார்த்திக்கச்சு பயம் தியஜத பத்ரம்னு அங்க வச்சனம் அப்படியே இருக்கு. அதை எடுத்து சுவாமி அழகாக கையாள் இருக்கார். அது மாதிரி அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததுனால அந்த வால்மீகி முதலிய கவிகளையும் வணங்குகின்றேன். அடியனுக்கும் இந்த கவித்துவமான சித்திக்கட்டும் தேவாதிராஜனை நான் ஸ்துதி பண்ண வேணும்னு அழகாக அந்த மூன்றாவது பத்தியத்துல சுவாமி பிரார்த்திச்சுக்கிறார். இதான் மூன்றாவது பத்தியத்தினுடைய அன்பயமும் அர்த்தமும் ஆகின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.